சாஞ்சாடு சாஞ்சாடு சாஞ்சாடு கண்ணி, தோளோடு தோள் சேர்த்து சாஞ்சாடு கண்ணி, உதிரம் நிறமாற்றி பாலாக்கினாளும், அந்தை அவள் மார்பில் உயிரூட்டினாளும். ஆரீராரீரூ ஆரீராரீரூ சாஞ்சாடு சாஞ்சாடு சாஞ்சாடு கண்ணி, தோளோடு தோள் சேர்த்து சாஞ்சாடு கண்ணி. அவள் தவம் செய்கிறாள், மரணம் அதை பார்த்து சேய் காண்கிறாள், மண்ணில் இரண்டாம் முறை நம் தாய் பிறக்கிறாள். பிள்ளை கொல்ஜி விளையாடவே பொம்மை வடிவில் அவள் மாறினாள், இமை மேலே இமயம் நமக்காக சுமந்தாள். ஆரீராரோ சாஞ்சாடு சாஞ்சாடு சாஞ்சாடு கண்ணி, தோளோடு தோள் சேர்த்து சாஞ்சாடு கண்ணி. அவள் மனமாடுமே உண்மை புரியாத ஒரு பிள்ளையை தன் அறியாமையால் தினம் தடுமாறுமே. தாயின் அன்பு பொய்யாகுமா, தாய்ப்பால் என்றும் விஷமாகுமா, சுகமான உலகம் கருவறையே ஆகும். சாஞ்சாடு சாஞ்சாடு சாஞ்சாடு கண்ணி, தோளோடு தோள் சேர்த்து சாஞ்சாடு கண்ணி, உதிரம் நிறமாற்றி பாலாக்கினாளும், அன்னை அவள் மார்பில் உயிரூட்டினாளும். ஆரீராரீரூ ஆரீராரீரூ